அன்றாவது பிரதிஷ்டைக்கு மாங்குளம் மானம் காட்சிய நாச்சது ஜலாசே ஏட்டு ஹயக் கரலத்தினோ அடிப்பாகி இல்லை ராஜாங்கன் ஜலாசய கத்தாம ஏட்டு விஷயக்கா கரலத்தினோ அடிதாயி அங்கமுக ஜலாசே ஏட்டு அன்றாவது பிரதிஷ்டிக்கேம ஏட்டு தெக்கம் எரலத்தினோ அடிதாயி சம்பந்தர டிஸ்ட்ரிக்டே மவுவார ஜலாசய ஏட்டு தெக்கா கல் நவையபகி எரலா வாணிஜன் வேரஜல ஜலாசே ஏட்டு தெக்கா அந்தகின் விருத்த கல்லத்தீனோ ஜதுரை ஜலாசே ஏட்டு ஹத்தாக் அடி ஹத்தபகின் விருத்த கல்ல வாணி ஜலேனி குத்தன் தப்போ ஜலாசய கத்தாம ஏட்டு அட்டாக் அடி ஹத்தரா மாறபகின் விருத்த கல்ல வாணி ஜலேனி குத்தன் மே தமை வாரிமார்க்க டிபார்ட்மெண்ட் தெங்கு ஜலாசவல வாணி ஜலேனி குத்தன் தத்து.